என்று சாதிக்கிறான். நேரி எதிராஜ சூக்தி என்று நேரி முகுந்த பாதுகா யுகலீன். அப்படி அந்த சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் எல்லாம் சாஸ்திரத்து மூலமாக ஆச்சாரியால் எடுத்து காட்டினாலே அது பலத்தை நமக்கு கொடுக்கிற வராது. முகுந்தன் போகத்தை அதாவது மோட்சத்தை கொடுக்க முடியாத எம்பெருமான் இருக்கானே அவன், அவனுடைய பாதுகா ஆயுகளி சீயப்பதியனுடைய திருடியைத்தான் நாம் அடைஞ்சு மோட்சத்தை பெற வேண்டும். அதனால் துவயத்தில் சரணத்தை திருவடியைத்தான் சரணம் பிரபத்தியே என்று சொல்லுகிறது. அந்த சரணவு சரணம் பிரபத்தியே என்று சொல்லுவது மாதிரி எப்படி சரணங்கள் நமக்கு நமக்கு உத்தேஜகமாக நமக்கு உபாயமாக இருக்கோ அதே மாதிரி சரணங்களோட சரணங்களோடு துளி கூட பிரியாமல் எப்பொழுதும் சரணத்தோடு இருக்க முடியாத பாதுகைகள் இருக்கேன், அதுவும் நமக்கு உபாயமாகுது. ஆக கடைசி காலத்தில் மோட்சத்தில் நமக்கு பெறுவதற்கு இது உபாயமாக ஆறுது, பெற்ற பெறுப்பால் அது நமக்கு உபயமாக அடைந்த புருஷார்த்தமாக ஆறுது. ஆக அப்படி உபாயமாகவும் உபயமாகவும் இருக்கும்படியான எம்பெருமானுடைய பாதுகைகள் ரெட்டைகள் இருக்கு, அவைகளும் ஜெயதி ஜெயிக்கட்டும் வெல்லட்டும். சதுபயானா அந்த ரெண்டையும், அதாவது ஆழ்வார் ராஜா சிவாசிர ஆழ்வார் சொல்லப்பட்ட ஸ்ரீசூக்திகள் இருக்கே அந்த ஸ்ரீசூக்திகளையும் பகவானோடு இந்த திருவையோடு தெரியாமல் இருக்கும்படியான பாதுகைகள் இருக்கே அந்த பாதுகைகள் இவை ரெண்டையும் சதுபய தனாக அதை தனம் போன்று உடையவர்கள் ஆறு பாகவதார் தெரிஞ்ச அவளுக்கு உயிர் அந்த ஆச்சாரிய ஸ்ரீசூக்தியும் ஸ்ரீசூக்தினால் கிடைக்கப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியும் திருவடியோடு சேர்ந்து இருக்கும்படியான பாதுகையும். ஆகினால அப்பேற்பட்டவர்கள் சதுபயதனாக இதே தனமாக உடையவர்கள். அவன் ஜெயந்தோ ஜெயந்தி சந்தகம். வேதம் என்ன சொல்றது, குமதிகள் இதர மதஸ்தாலெல்லாம் வேதத்துக்கு சரியான பிரமாணத்தை கொடுக்கவே இல்லை. ஆக எல்லாம் அப்படியே வாதத்தை பிரமாணம் ஒத்துண்டவாலும் ஒரு பாகத்தை பிரமாணம் என்றும் ஒரு பாகத்தை பிரமாணம் இல்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். அப்படி இல்லாமல் முழு வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்ட நம்ம பூர்வாச்சாரியாளர் இருக்காளே ரிக்கேஜு சாமம் என்று சொல்லக்கூடிய வேதங்களை பிரமாணமாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அவன் ஜெயந்தகா வேதத்தை வீணாக்காமல் இருக்கிறார்கள். அப்படிங்கட்டா வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை நமக்கு எடுத்துக்காட்டி அதுவே பிரமாணம் என்று எடுத்துக்காட்டி இருக்கிறார்கள். ஆக அப்பேற்பட்ட வேதத்தை பிரமாணமாக கொண்டவர்கள் வேதத்தை பிரமாணமாக கொண்டு நமக்கு எம்பெருமானே உபாயம் அவனே உபேயம் அதே மாதிரி பாதுகையே உபாயம் பாதுகையே நமக்கு உபேயம் என்று எடுத்துக்காட்டியவர்கள் இருக்காளே அப்பேற்பட்ட சந்தா ஜெயந்தி அப்பேற்பட்ட பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் ஜெயந்தி வெள்ளட்டம் என்று பிரமாண தேடி காட்டிய ஆச்சாரியர்களுக்கும் ஒரு ஜெயதி என்று பேசுகிறார். ஜெயதி ராஜ சூக்தி. சுவாமி தேசியன் ஆச்சாரியர்கள் எல்லாரும் இருந்தாலும் கூட பாஷ்யக்காரருக்கு எதிராஜன்கிற ஒரு திருநாமம் நிலைச்சு விட்டது. செஞ்சா சம்பிரதாயத்தில் எதிராஜன் சொன்னா பாஷ்யக்காரர் எப்படி வேறு ஒருத்தரும் இல்லை. அதனால அப்படி பார்க்கின்ற காலத்தில் பாஷ்யக்காரருக்கு அவருடைய சீசூச்சிகளுக்கு உயர்வு வேணும், என்ன அவருடைய சீசூச்சிகள் வெல்லட்டும் என்று இங்கு சாதித்து ஆனந்த நடமாடுகிறார் சுவாமி தேசிகன். எப்படின்னு கேட்டா ஹனுமான் லங்கைக்கு போனான். லங்கில அடக்கல் எல்லாத்தையும் பார்த்துவிட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். ஜெயத்யதிபலோ ராமஹம் லக்ஷ்மணஸ்ய மகாபலஹம் ராஜா ஜெயதி சுக்ரீவஹம் அப்படின்னு சொல்லி கூத்தாடினானவன். அதாவது ராமன் வெல்லட்டும் லக்ஷ்மணன் வெல்லட்டும் அதே சமயத்தில் எங்கள் மகாராஜா சுக்ரீவன் வெல்லட்டும் என்று சுக்ரீவா மூணு பேருக்கும் இது வெல்லட்டும் என்று இது சொல்லி அவளை பாராட்டி அவர்களால் இந்த அரக்கர்கள் எல்லாரும் ஜெயிக்கப்படுவார்கள் என்கிற சந்தோஷத்தில் கூத்தாடினான். அதுபோல பிற மதங்களை எல்லாவற்றையும் ஜெயித்து காட்டிவிடான். அப்படின்னாலே ஸ்ரீபாஷ்யக்காரர் ஜெயதி இதர ஆஜ சூக்தி என்று பாஷ்யக்காரரையே குறிப்பிடுகிறார் என்றும் சொல்லலாம். பாஷ்யக்காரர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டவாக்க அரக்கர்கள் போன்று இருக்கும்படியான பிற மதவாதிகள் இருக்காளே அவள் எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஸ்ரீபாஷ்யத்தில் இரண்டாவது அத்தியாயம் அவிரோதாத்தியாயம் என்று சொல்வார்கள். அதுல வியாச சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுகிறது என்கிற ஒரு வியாஜத்தினால ஸ்ரீபாஷ்யத்தில் எல்லா மதஸ்தா பிற மதவாதிகள் எல்லாரையும் மிக அழகாக கண்டிக்கிறார் ஆறு ஸ்ரீபாஷ்யக்காரர். முதல்ல சார்வாக மதத்தை கண்டிக்கிறான். சார்வாக மதங்கிறது நாஸ்திக மதம். அவர்கள் பிரத்யட்சம் தான் பிரமாணம், கண்ணால எது பாக்கிறோமோ அதுதான் சரி, பாக்கியெல்லாம் பிரமாணம் இல்லை என்கிற எண்ணம் உடையவர்கள் அவர்கள். நான் பிரத்யட்சம் அனுமானம் சப்தம் என்று மூணு பிரமாணங்களை ஒத்துக்கொள்கிறோம். சப்தம்ங்கிறது ஆகமம் வேதம், ஆக கடைசியில வேதம் தான் பிரமாணம் என்று நாம் சொல்லுகிறோம். அவர்கள் பிரத்யட்சத்தை மாத்திரம் கண்ணால் காண்பதை மாத்திரம் தான் ஒத்துக்கொள்கிறார்கள் அப்படின்ற சார்வாக்கம். அவர்கள் என்ன பண்றா அப்படின்னு கேட்டோம்னா, சரீரமா தனியே சரீரத்தை தவிர ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது, சரீரமே ஆத்மா என்று பேசுகிறார்கள். சரீரமே ஆத்மாவா இருந்தால் எப்படி கண் பார்க்கும் காது கேட்கும், சரீரமானது ஜட பொருளாச்சு அறிவில்லாதாச்சு அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றா, கிண்வாதிபியோ மதசக்தி வதி சாரா எங்க ஆச்சுன்னா பல பசங்களை சேர்த்து மருந்துகளை போட்டு காய்ச்சினா அந்த காய்ச்சினத்தை சாப்பிட்டா போதை உண்டாருது. ஆக பல வஸ்துகள் ஒண்ணு சேர்ந்தா அதுக்கு ஒரு ஆற்றல் உண்டாகிறது அல்லவா. அதுபோல பிரிதி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் என்ற பஞ்சபூதங்கள் நம்முடைய சரீரத்தில் சேர்ந்திருக்கு அப்படினாலே அதுக்கு ஒரு ஆற்றல் வருது. அந்த ஆற்றலினாலே கண் பார்க்கறது, காது கேட்கறது, துக்கேந்திரியமான சுகத்தை அனுபவிக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நம்முடைய கை காலு கண் என்று சொன்னால் இதெல்லாம் சரீரத்தினுடைய கை சரீரத்தினுடைய காலு சரீரத்தினுடைய கண்ணு தானே, ஆகினால சரீரமே ஆத்மா என்பது அவருடைய கொள்கை. நாம் என்ன சொல்லுகிறோம், ஒருத்தர் குழந்தையை பார்த்து உன் உடம்பு இது என்னுடையது நாம் சொன்னா உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுவோம், அது என் உடம்பு அப்படின்னு சொல்லும். ஆக சரீரமே என்னதுன்னு சொன்னாக்க அப்ப என்ன தெரியறது, சரீரத்தை காட்டிலும் இன்னும் ஒண்ணு இருக்குங்கிறது நமக்கு அண்ணா தெரியறது. அதனால சரீராதிரிகமான ஒரு ஆத்மா பிரசித்தமாக குழந்தையை முதற்கொண்டு அனுபவிக்கிற காலத்தில் அது இல்லை என்று தடுக்கிறவர்கள் இந்த சார்வாகிரகம். ஆக இவர் சரீரத்தை தவிர ஆத்மாவை ஒத்துக்காதனால அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டுமானாக்க, கண்டபடி இருக்கலாம், எந்த தப்பும் பண்ணலாம், புண்ணியம் கிடையாது, பாவம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இந்த ஜென்மத்தோட அதாவது இந்த சரீரத்தோடையே எல்லாம் அழிஞ்சு போறது. சரீராவசானத்துல சரீரங்கள்லாம் பிரிதி அப்பு தேசு வாயு ஆகாசம் அஞ்சுதானே, அஞ்சும் தனித்தனியா அதோட சேர்ந்து போறது. இன்னொரு ஜென்மம் கிடையாது இதுக்கு. அதனால ஒரு ஆத்மாவுக்கே பல ஜென்மம் இருந்தாத்தானே பாவம் புண்ணியம் இந்த கஷ்டங்கள்லாம் சொல்லணும். அதனால பாவம் கிடையாது, புண்ணியம் கிடையாது. இருக்கிற வரையும் ரிணம் கிருத்துவா கிருதம் விபேதுங்கிறான். ஆனா கடன் வாங்கியாவது வீட்டுக்கு வீடா போய் கடன் வாங்கி நல்ல பருப்பு போட்டு சருப்பு சோறு நிறைய நெய்யை குத்தி சாப்பிட்டு சுகமா இருங்கோ. அதனால நாம் இருக்கிறவரும் சுகமாக வாழ வேண்டியதை தவிர அதை தவிர வேறொன்னும் இல்லை. என்ன கண்ணாரை பார்ப்பதை தவிர வேறொன்னும் ஆத்மா கிடையாது என்கிற சார்பாக மதமே அந்த மதத்தையும் சுவாமி ஆட்சிக்காரர் தன்னுடைய கிண்டத்தில் கண்டிக்கிறார். அடுத்தது ஆரம்பத்தில் வந்தது பௌத்த மதம். பௌத்த மதம் பேர்படும்னா சர்வசூன்யவாதி. அவர்கள் எதுவுமே இல்லை, சூன்யம் தான் தத்துவம் அவளுக்கு. அவனை முதல்ல முதல் சிஷ்யனான மாத்யமிகன் உத்திருந்தான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டோம்னாக்க, பிரத்யட்சமும் பிரமாணம் யோகாதி இவன் சார்வாகன் பிரத்யட்சத்தை பிரமாணம் உத்திருந்தான், இவன் பிரத்யட்சமும் பிரமாணம் இல்லை அப்படின்னு ஒதுக்கி விட்டார்கள். அதனால நாம் என்ன அதை கண்ணால் எது பார்க்கிறோமோ அதெல்லாம் பிரம்மம், ஏமாத்தம், மாயை அப்படின்னு உலகத்தில் எதுவே வஸ்துவே கிடையாது, கண்ணால் காண்பதெல்லாம் பொய் என்று அந்த மாத்யமிகன் சிஷ்யன் சொன்னான். மற்ற சிஷ்யர்கள் சில பேர் என்ன பண்ணா, அவர் ஞானத்தை மாத்திரம் ஒத்துக்கிட்டார். ஞானத்தை ஒத்துக்கிட்டு அந்த ஞானம் சொன்னமான நாம் என்ன சொல்றோம், ஞானத்துக்கு விஷயமா ஒன்று உண்டு. அதாவது ராமன் சங்கர சப்தத்தில் ராமங்கிற ஞானம் ஏற்பட்டா அதுக்கு விஷயமா இருக்கணும், ராமங்கிற ஒரு ஆள் இருப்பான். கடம் குடம்னு சொன்னோம்னாக்க, கடகாங்கிற அந்த குடம்ங்கிற ஞானத்துக்கு அறிவுக்கு விஷயமா இருக்கிறது குடம்னு ஒண்ணு உண்டு. அது அந்த அப்பேற்ற ஞானத்தை உடையவன் ஒரு மனுஷன் உண்டு இல்லையா. ஆக ஞானத்துக்கு ஆசயமாக ஒன்று உண்டு, ஞானத்துக்கு விஷயமாக ஒன்று உண்டு என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா. அந்த ஆசயம் விஷயம் ரெண்டு அந்த ஞானத்துக்கு கிடையாது, கேவலம் அந்த ஞானம் மாத்திரம் இருக்கு, அது தவிர தத்துவமே கிடையாது, கண்ணால் பார்ப்பதெல்லாம் பொய் பிரமம் என்று பேசுகிறார்கள் மற்றவர்களிடம். அதனால பௌத்த மதத்தை இப்படி பேசுவதெல்லாம் தப்பு என்பதையும் இரண்டாவது அத்தியாயத்தில் சுவாமி தேசிகம் சுவாமி பாஷ்யக்காரர் எல்லாத்தையும் கண்டிச்சாரு. அடுத்தது ஜெயினு ஜெயின மதம் ஒன்று. ஜெயின மதத்துக்காரர் என்ன பண்ற, அவளும் ஈஸ்வரனா ஒத்துக்கல. ஆனா பிரகிருதி ஜீவன் கர்மா நாம் சொல்றமே இதெல்லாம் அவன் ஒத்துக்கிறான். அந்த பிரகிருதி அதெல்லாம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னாக்க, ஜீவன் இருக்கானே அந்த ஜீவனானது சுரூப பரிணாமம் உடையவன், அதாவது சொரூப பரிமாணம் சுவாவ பரிமாணம் என்று சொல்லுவோம். இந்த பிரகிருதி இருக்க அதுக்கு சொரூபமே பரிமாணத்தடையது, பிரகிருதி என்ன, இந்த மண்ணு நின்று எல்லாம் பிரகிருதி வசான்றது, புரிஞ்சுதா? அதெல்லாம் அதே என்ன பண்றோம், ஒரு மண்ணு கொண்டு எடுத்தோம்னா குடமா பண்றோம், மடக்கமா பண்றோம், அதனால அதை உடைச்சா அது தூளா மாறுறது. இப்படியாக சொரூபமே பரிணாமத்தை அடையிறது. இது இதெல்லாம் பிரகிருதி இல்ல, ஜீவன் இருக்கானே, ஜீவனுக்கு பரிணாமம் கிடையாது. அப்படின்னா ஜீவன் சொரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது, ஜீவனுடைய ஞானம் இருக்கு, அதுக்கு பரிணாமம் உண்டு. வெவ்வேறு வகையான ஞானம் நமக்கு உண்டு. முதல்ல ஒன்னு ஒத்துப்போம், அப்புறம் இல்லைன்னு சொல்லுவோம். ஆக பல வகையான அறிவுகள் ஜீவனுக்கு உண்டுது. அதனால சுவாவ பரிணாமம் தான் உண்டே ஒழிய அந்த ஜீவனுக்கு சொரூபத்துக்கு பரிணாமம் கிடையாது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவன் என்ன பண்றான், ஜீவனுக்கே சொரூப பரிணாமம் உண்டு. ஆக பரிணாமம் இருக்கிறது. கடைசியில் அது பட்னியே கடந்து உபாயம் என்ன, பட்னியே கடந்தாக்க கடைசியில் பட்னியே கடந்து பிராமணன் விட்டா அவன் மோட்சத்தை அடையலாம் என்றெல்லாம் ஜெயின மதம் பேசுகிறது. அந்த ஜெயின மதத்தையும் பாசுகாரர் கண்டிச்சாரது. அடுத்தது பாசுபத மதம். பாசுபத மதம் பசுபதி ஜீவன் இருக்கான், இவன் ஈஸ்வரன் இருக்கான சிவன், அவனே பரதத்துவம். இவன் என்ன பண்றா, பிரகிருதியை ஒத்துக்கிறா, ஜீவனை ஒத்துக்கிறா, ஈஸ்வரனையும் ஒத்துக்கிறா. ஆனால் தத்துவ இத புருஷார்த்தங்கள் நாம் சொல்லுகிறோமே, அதை மாதிரி சொல்லாமல் வேதமுருத்தமாக அவர்கள் பேசுகிறார்கள். ஆயினால் அந்த பிரமாணமும் நமக்கு அதுவும் தேவையில்லை. அதற்கு அடுத்தா போல சாங்கிய மதம். சாங்கிய மதத்துக்காரன் பிரகிருதியை ஒத்துக்கிறான், ஜீவனை ஒத்துக்கிறான், ஆனால் ஈஸ்வரனை ஒத்துக்கலாம். ஜீவனுக்கு ஞாதிருத்தம் கர்த்திருத்தம் எல்லாம் கிடையாது. ஜீவன்னா ஞானாசியம் நாம் சொல்றோம். அது வேலையை செய்யறதுக்கு ஒரு காரியத்தை செய்யறதுனால அவனை கர்த்தான்னு சொல்லுகிறோமோ இல்லையோ, அது ஜீவனுக்கு சொல்ல முடியாது. என்ன பிரகிருதி இருக்கே, பிரகிருதி கர்த்தரிங்கிறார். பிரகிருதி தான், அது ஜடம், அதுதான் கர்த்தா வேலையெல்லாம் செய்யறது என்று அவர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஜெகத்காரணமான வஸ்து எது எப்படின்னு கேட்டோம்னா, பிரதான பிரகிருதி தான் ஜெகத்காரணம் என்று சாங்கிய வதத்தர் பேசுகிறார்கள். அதையும் கண்டிச்சாரது சுவாமி சிவாசிகார். யோகம் ஒரு மதம், இந்த யோகங்கிற மதத்தை பிருகஸ்பதி தோற்றுவித்தவர் தெரிஞ்சுதான். அவர் சாங்கியன போல எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டார். ஆனால் அவருக்கு ஈஸ்வரன் உண்டு, சாங்கியன் ஈஸ்வரன் ஒத்துக்கல. இந்த பிருகஸ்பதி மதம் யோக மதம் இருக்கேன், இதுல ஈஸ்வரன் ஒத்துக்கிறாவாம். ஆனா ஈஸ்வரனை உபாதான காரணம் ஒத்துக்கல. நாம் என்ன சொல்றோம், ஈஸ்வரனே நமக்கு உபாதான காரணம், ஈஸ்வரனே நமக்கு நிமித்த காரணம் என்று நாம் பேசுகிறோம். அவர்கள் ஈஸ்வரனை உபாதான காரணமா ஒத்துக்காமல் கேவலம் நிமித்த காரணம் சொல்லுவாங்க. நிமித்த காரணம்னாக்க ஒரு காரியம் செய்யறதுக்கு தச்சன் ஒரு மேடையை செஞ்சான்னா அப்போ தச்சன்கிறவன் நிமித்த காரணமாக ஆகலாம், தெரிஞ்சுதா? அது மாதிரி ஈஸ்வரன் நிமித்த காரணமே ஒழிய உபாதான காரணம் இல்லை என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆக அந்த மதத்தையும் கண்டிச்சாரது. தார்கிய மதத்துல பிரகிருதி ஜீவன் ஈஸ்வரன் மூணையும் ஒத்துக்கிறான். ஆனால் ஈஸ்வரன் வந்து நமக்கு வேதத்தினாலே நாம் சித்தமாகறான் என்று நாம் சொல்லுகிறோம். அவன் சொல்ற அனுமானத்தினாலும் சித்தமாகறான். ஒரு வஸ்துன்னா ஒரு மேஜேன்னு சொன்னா அதை சீக்கிரம் தச்சா ஒத்த இருக்கணும். அதனால மேஜையை நம்ம கண்ணால் பாக்கிறதுனால தச்சன் ஒத்த இருக்கா அப்படின்னு எப்படி ஊகிச்சு தெரியணுமோ, அது மாதிரி அனுமான பிரமாணத்தினால இந்த உலகம் இவ்வளவு பெருசு, இந்த இவ்வளவு பெருச உலகத்தை சிருஷ்டிக்கிற ஒத்த இருந்தாகணும், தெரிஞ்ச அவன் ஆறுதான் அவன் தான் ஈஸ்வரன் என்று அனுமானத்தினால ஈஸ்வரன் ஒத்துக்கிறான். ஒத்துண்டாலும் கூட அவனை நிமித்த காரணமாக ஒத்துக்கிறாளே ஒழிய அவனை உபாதான காரணமாக ஒத்துக்கிறாள். அப்புறம் ஜீவன் இருக்கானே, ஜீவஸ்வரூபமே ஜடங்கிற அறிவில்லாதது அப்படின்னு அவ பேசுறா. மோட்சம் எதுன்னு கேட்டா, பகான கற்போ மோட்சம், கல்லு மாதிரி ஒண்ணுமில்லாம போறது இருக்க அதுதான் மோட்சம் என்று வைசேசிகன் என்கிற தார்க்கிகன் பேசுறான். அதுவும் அடுத்து மீமாம்சகன். அவன் வேதம் பிரமாணம் ஒத்துக்கிறான். வேதத்துல ரெண்டு பாகம் இருக்கு, கர்மகாண்டம்னும் பிரம்மகாண்டம்னு ரெண்டு. கர்மகாண்டங்கிறது யாகாதிகள யாக யஜ்யாதிகளை சொல்லுகிறது, அது கர்மகாண்டம்னு பேரு. அப்புறம் பிரம்மத்தை பரமாத்மாவை பற்றி பேசுகிறது, அதுக்கு பிரம்மகாண்டம் அதுதான் உபநிஷத்துன்னு நாம் சொல்றோம். சரிஞ்சா அதுல கர்மகாண்டம் தான் பிரதானமானது, பிரம்மகாண்டம் அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு அவருடைய எண்ணம். அக்னிஸ்தோகம் என்ன சொர்க்கமோ அக்னிஸ்தோகமே எதாவது சொன்னாக்க யாகம் உனக்கு மோட்சம் வேணும்னாக்க, ஏதாவது சொர்க்கம் வேணும்னாக்க அக்னிசோமங்கிற யாகத்தை பண்ணு அப்படிங்கிறான். அப்படி யாகத்தை பண்றதுக்கு இவன் மோட்சம் போற காலத்துல ஏதாவது சொர்க்கம் போற காலத்துல இவன் பண்ண அக்னிசோமங்கிற உபாயம் இருக்குமா அப்படின்னு கேட்டாக்க, இந்த பண்ற கர்மாக்கள் இருக்கு, இந்த கர்மாக்கள்ல இருந்து ஒரு அபூர்வம்னு உண்டாருது. ஒரு யாகத்தை பண்ணான்னா அதுல அபூர்வம்னு ஒன்னு உண்டாருது. அந்த அபூர்வம் கடைசி போல இருந்துட்டு அவனுக்கு கடைசியில சொர்க்கத்தை கொடுக்கறது அப்படின்னு சொல்றான். அதோட ஈஸ்வரனை ஒத்துக்கல, ஜீவனை நாம் அணுன்னு சொல்றோம், அவ ஜீவனை விபுன்னு சொல்றான். ஆகினால அதுவும் வேத விருத்தமாக பேசுகின்றபடினால அதுவும் வேத விருத்தமான வசம் நமக்கு கண்டிக்கப்பட வேண்டியது. அத்வைத மதம் மதம் அதுல அவன் என்ன பண்றான், வேதத்தை கர்மகாண்டம் இருக்கேன், பின்னாடி இருக்க பாகங்கள்லாம் அப்பிரமாணம் அப்படிங்கிறான். அப்புறம் பிரம்மகாண்டம் தான் பிரமாணங்கிறான். பிரம்மகாண்டத்திலையும் சகுண சுஜிகள் சொல்லுவான், எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்லாம் பேசுகின்றது, எம்பெருமான் தான் காரணம்லாம் பேசுகிறது, அந்த சுதிகள்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்பிரமாணம் அப்படிங்கிறார். அதனால சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத்துவத்திரையத்தை நாம் சொல்லுகிறோமே, அதை சொல்லுகிற பகுதிகள் எல்லாம் பொய், அதெல்லாம் பிரமாணம் இல்லை அப்படிங்கிறார். ஆக ஜீவனை பலரும் அதெல்லாம் ஒத்துக்கிறான். ஆனா அதெல்லாம் என்னன்னாக்க, தத்துவாவேதகம் அதத்துவாவேதகம்னு ரெண்டு நிமிஷம் பிரிக்கிறார் சுதிய. சில சுருதி சில வேத வாக்கியங்கள் சில உண்மையை உரைக்கின்றன, சில உண்மையை சொல்லவில்லை அப்படின்னு அதத்துவத்தான் சொல்றது அப்படின்னு சொல்லி, நிர்குண வாக்கியங்களும் அபேத ஸ்ருதி மட்டும்தான் பிரமாணம், பாக்கிய ஸ்ருதிகள்லாம் பிரமாணம் இல்லை. பிரம்ம சத்தியம் ஜெகன் நிச்சயம் ஈவோ பிரம்மைவ நாபரகாங்கிறான். பிரம்ம ஒண்ணுதான் சத்தியம், ஜெகத்து உலகங்கள்லாம் எல்லாம் பொய், ஜீவன் ஆறுன்னா பிரம்மமே என்ன ஜீவனாக தோற்றம் அளிக்கிறான். அவன் அந்த தத்துவம் செய்யறதுனால பிரம்ம எல்லாம் ஒண்ணுங்கிற தத்துவ ஞானம் எப்போ ஆச்சாரியனால இவனுக்கு ஏற்படுறதும், அப்போ என்ன ஆறுதுனாக்க உலகமே எல்லாம் அழிஞ்சு போகுது, எல்லாம் மிச்சையா போயிடுறது, அங்க இருக்கிற வரையிலும் இவன் இருக்கானே அப்படின்னு கேட்டோம்னாக்க, இதுக்கு வந்து ஜீவன் முக்தின்னு பேரு. அதாவது அந்த அத்தியத்துவ பிரம்மத்தை அவித்தியை பிடிச்சிருக்கு, அவித்யா சம்பந்தத்தினால பிரம்மமானது ஜீவனாக தெரியறது, தத்துவ ஞானத்தினால அவித்திய போயிடுறது, அவித்திய போயிட்டா கேவலம் பிரம்ம மாத்திரம்தான் இருக்கு, பிரம்மத்தை தவிர உலகத்துல வஸ்துக்கள் எல்லாம் கிடையாது, கண்ணாம் கண்ணால் காண்போய் எல்லாமே பொய் என்று பேசுகிறார்கள் அத்வைதிகள். அந்த முதற்சியும் அழகாக பல வாக்கியங்களால் நிறைய இப்படியாக பேசப்பட்ட அவைதிக மதங்கள் எல்லாவற்றையும் ஸ்ரீபாஷகர் ஒருத்தர் மிக அழகாக எல்லாத்தையும் கண்டிச்சாரு. அதனால சுவாமி தேசிகன் என்ன ஸ்ரீபாஷகாரோட ஸ்ரீசூக்தி இருக்கே, ஆச்சாரியாருடைய ஸ்ரீசூக்தி, அது பிற மதங்கள் எல்லாவற்றையும் கண்டித்து இசிட்டாத்வீத சித்தாந்தத்தை நிலைநாட்டுகிற அப்படின்னால அப்ப ஏற்பட்ட ஆச்சாரியாருடைய சூசித்திகளெல்லாம் ஜே என்ன அவைகள் வெல்லட்டும் என்று ஆனந்தமாக சந்தோஷமாக பேசுகிறார் சுவாமி. எதிராக சூக்தி என்று நம்முடைய மதம் வைதிக மதம் இது தத்துவம் இதும் புருஷார்த்தம் எடுத்து பேசுறது, சித்து அஜித்து ஈஸ்வரன் தத்துவங்களை சொல்லுகிறது. சித்துன்னு சொன்னாக்க ஜீவராசிகளுக்கு சித்துன்னு பெயரு, அவர்கள் பத்தன் முக்தன் நித்தன் மூன்று வகைப்பட்டவர்கள். அஜித்துன்னு சொன்னா இந்த பூமி ஜெகத்தெல்லாம் அஜித்து, ஈஸ்வரன் சொன்னா இவ ரெண்டையும் ஆட்சி படைக்கின்றவன் எம்பெருமான் இருக்கானே அவன் ஈஸ்வரன். அவனை அடைவனம்னாக்க நாம் இதெல்லாம் மாதிரி தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும், ஈஸ்வர தத்துவத்தையும் 24 வகையான தத்துவம், 24 தத்துவம் சொல்றோம் பிரகிருதிய, அதுக்கப்புறம் 25வது தத்துவம் ஜீவன் சொல்றோம், 26வது தத்துவம் எம்பெருமான் சொல்றோம். இப்படி தத்துவங்களும் நான் தெரிஞ்சிருக்கணும். தத்துவத்தை தெரிஞ்சு எம்பெருமானை அடையணும்னு சொன்னாக்க பக்தி பிரவத்தி ஆகிய உபாயங்களில் ஏதாவது ஒன்று செய்து அதன் மூலமாக தான் எம்பெருமானை அடைய முடியும் என்று அதை சொல்லுகிறது. நாம் அடையக்கூடிய புருஷார்த்தம் பரமானந்த ஸ்ரீகுண்டத்தில் எம்பெருமானோடு இருந்துட்டு கைங்கரியம் என்று ஆனந்த அனுபவம் இருக்கேன், அது ஒரு சிறந்த புருஷார்த்தம் என்று பேசுகிறோம். இதெல்லாம் வேதத்தை சாதித்து ஒப்புக்கொண்டால்தான், பிரமாணம் ஒப்புக்கொண்டால்தான் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால அந்த பிரமாணம் வேதத்தை முழுவதும் பிரமாணம் என்று சாதித்து பாசிகார இதெல்லாம் நமக்கு சாதித்தான். அப்படி சாதிச்சபடினால பரவியூக விபவ ஹார்த அர்ச்சா என்று ஆகபாதிகள் சொல்லப்படுகிறதெல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். பரங்கிறவன் ஸ்ரீகுணத்திலேயே இருக்கும் ஞானவன் பரஸ்வரூபன் பேரு, வியூகங்கிறவன் திருப்பார்கடலை சேரிச்சிருக்கானே மற்ற கேசவாதிகளெல்லாம் அவளுக்கு வியூகாவதாரம் என்று பேரு, அப்புறம் விபாவதாரம் ராமகிருஷ்ணாஜாவதாரங்கள் எல்லாம் விபாவதாரம் பேரு. அந்த விபாவதாரத்திலாம் ராமனுடைய பாதுகை நமக்கு பிரமாணமாக நமக்கு கிடைச்சது, பாதுகாப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணி பரதன் அண்டாடான் என்று பாதனுடைய பெருமையை அதை அண்ணாக தெரிஞ்சிடணும். அப்புறம் அர்ச்சாவதாரம், அர்ச்சாவதாரத்தில் ரங்கநாதனுடைய பாதுகையை இங்கே கொண்டாடுறார் சுவாமி தேசிகன். ஆகினால அந்த மதத்தை சிஸ்டாதி மதத்தை ஒப்புக்கொண்டால்தான் நமக்கு இந்த பாதுகையே கிடைக்கிறது. பாதுகை கிடைச்ச அப்படினால்தான் நமக்கு பாதுகாப்பு சாஸ்திரத்தை நாம் கொண்டாடுறோம். இந்த பாதுகாப்பு சில பேர்பட்டது நிரந்தோறும் பாராயணம் பண்ணக்கூடிய உயர்ந்த கிரந்தம் பாதுகாசரம். அதுல ஒவ்வொரு ஸ்லோகங்களும் கூட நாம் ஜபத்தை பண்ணலாம். ஆக பாதுகாசரம் ஜபித்து பலனை அடையக்கூடியது. மந்திரம் போன்றது பல விஷயங்கள், பல ஸ்லோகங்கள், அவர்களை ஜபிப்பதனால நமக்கு பலங்களை அடையலாம். அப்பேற்ற உயர்ந்த பாதுகாசாசரம் அப்பே ஆகினால இது எதிராஜ்காலை நமக்கு கிடைச்சபடினால ஜெயதி எதிராஜ சூக்தி ஜெயதி முகுந்த பாதுகாயுகலி. முகுந்தன் எம்பெருமான் அந்த வேதத்தில் சொல்லப்பட்டபடி நமக்கு பலன்களை தான் கொடுக்கறான். அவனே ஐதீகமான பலத்தையும் கொடுக்கறான், ஆகுஷ்மிகமான மோட்சத்து பலத்தையும் நமக்கு கொடுக்கறான். அந்த மோட்சத்து வரக்கூடியவன அவன் எம்பெருமான் இருக்கானே, அவனுடைய திருவடி தாவையிலே வரும்போதுதான் இந்த பாதுகைங்கிறது. அந்த பாதுகையானது நமக்கு திருவடியை காட்டும் வேறுபடாத நிலையில எப்போதும் இருக்கு. அப்படினாலே அது உபாயமாகவும் இருக்கு, நமக்கு உபாயமாகவும் இருக்கு. ஆக இந்த பாதுகாசரத்தை நம்ம பாராயணம் பண்ணுவதனாலே நமக்கு உபாயமா இருக்க முடியாத பாதுகையினுடைய அனுகிரகத்தினாலே கடைசியில் நாம் மோட்சத்தை பெறுகிறோம். ஆக அப்படி மோட்சத்தை கொடுக்கக்கூடிய பெண்மை உடையது இது புருஷகாரமாக பிராட்டி எப்படி புருஷகாரமோ அதே மாதிரி பாதுகாதேவியும் புருஷகாரமா இருந்து நமக்கு இதுக்கு மோட்சத்தை கொடுக்கிறாள். அப்படினாலே ஜெய்திமுகம் பாதுகாயுகளே என்று அது விசேஷமாக வரலட்டும் என்று அது சிறப்பித்து பேசினார். இது ரெண்டையும் தனமாவுடையவர்கள் ஆறு பாகவதால் அவள் வைதிகள் வேதாத்தியனம் பண்ணவா வேதாந்தத்தில் என்று கற்றவர்கள் அவர்கள் அவா திரிவேதியும் அவந்திகை இந்த அகம் வேதத்திற்கு ஒரு வாக்கியம் கூட பொய்யில்லைன்னு பாஷ்யக்கார் நமக்கு எடுத்து காட்டினாலே உலகம் எல்லாம் சத்தியம் என்று நிரூபித்து காட்டின அப்படினாலே அப்போ ஏற்பட்ட வேத மார்க்கத்தில் இருக்க முடியாத வேதத்தை பிரமாணமாக ஒப்புக்கொண்ட முடியாத வைதிகால் இருக்காளே அப்போ ஏற்பட்ட சந்தா பாவதால்லாம் ஜெயத்து அவர்களும் வெல்லட்டும் என்று மூன்று பேருக்கும் வெற்றி கொண்டாடி கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் முடிக்கும் பொழுது. ஜெயதி ராஜ சூக்தி ஜெயதி முகுந்த பாதுகாயுகளி சதுவயதனா திரிவேதியும் அவந்தயந்தோ ஜயந்தி குடி சந்த சந்த ஸ்ரீரங்க விருத்தீஜ சரணத்ராணசேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்திபாஜாம் யதுபைக்யமசேஷதப்ருதிவ்யாம் பிரசிதோராய பாதுகா பிரபாவஹ. பகவானே வசு நியாமிய குருபஸ்திதி பிரபுத்தி சுதேதீகரசேன அனேனாத்மா மயா கர்த்தரா ஸ்வகீஸ்வபகரணைஹி ஸ்வாராதனைய பிரயோஜனாய பரமபுருஷ சர்வசேதி சர்வேஸ்வர ஸ்ரீ பாதுகா சகசிர உபன்யாசாட்சியம் கர்ம தஸ்மை சுப்ரீதியே ஸ்வயமேவ சீகாரிதவான். சகலம் ஸ்ரீ பாதுகார்ப்பணமஸ்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வசம்பதஸ்தந்து கவிதாரியசிம்மாய கல்யாண உணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தபுரவே நம. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம.